ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் நீலாதுங்கஸ்தனகிரி தடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் த்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனி கலிதம் யாபலாத் கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நமயதமிதம் பூஜ ஏவாஸ்து பூஜ அன்னவயல் புதவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவல் வளையாய் நாடி நீ வேங்கடவர்க் என்னை விதியன்றையும் மாற்றம் நாங்கடம் வா வண்ணமே நல்கு. தினம் ஒரு திவ்யநாமம். திருப்பாவையில் திருமாலின் திருநாமங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எட்டு பாசுரங்கள் ஆகிவிட்டன. முதல் பாசுரத்தில் நாராயணன், இரண்டாவதில் பரமன், மூன்றாவதில் உத்தமன், நான்காவதில் கண்ணன் பத்மநாபன், ஐந்தாவதில் மாயன் தாமோதரன், ஆறாவதில் அரி, ஏழாவதில் கேசவன், எட்டாவதில் தேவாதிதேவன் என்று சொல்லிக்கொண்டு இன்று ஒன்பதாவது பாசுரம் ஆண்டாளின் கிருதி. அந்த இடத்தில் நாமங்கள் என்னவென்றால் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று. இப்படி நாமங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் அந்த பகவானை சேவிக்க வேண்டும் என்று இந்த ஒன்பதாவது பாசுரத்தில் மற்றொரு கோபிகாஸ்திரியை எழுப்புகிறாள் ஆண்டாள். எப்படி எழுப்புகிறாள் என்றால், தூமணி மாடத்து சுற்றம் விளக்கெறிய தூபம் கமழத் துயிலனைவேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். சுருக்கமாக பார்த்தோமானால் தூமணி மாடத்து பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றம் விளக்கெறிய எல்லா பக்கமும் விளக்கெறிந்து கொண்டிருக்கிறது. தூபம் கமழ நன்றாக நறுமணம் வீச துயிலனவே கண் வளரம் மாமான் மகளே அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே என்கிறாள். மணிக்கதவம் தாழ்திரவாய் உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக என்று கேட்கிறாள் ஆண்டாள். பிறகு குற்றம் கூறுகிறாள் அந்த கோபிகாஸ்திரியுடைய தாயாரை பார்த்து, மாமீர் அவளை எழுப்பீரோ எங்கள் அன்புக்குரியவோ மாமியே அவளை நீ எழுப்பு என்கிறாள். ஏன் எழுப்ப வேண்டும் என்றால், உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தலோ உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம், கூட்டுக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அவள் பதிலே சொல்லவில்லை. அவள் உமையா உமையோ அன்று உமையா அல்லது செவிடா அல்லது அனந்தலோ சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா, ஏன் மாமி இன்னும் எழுந்து வரவில்லை அல்லது ஏமப்பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ அல்லது ஏதாவது மந்திரத்தினால் சிக்கிவிட்டாளோ என்னவோ உடனே எழுந்து வர வேண்டும் என்று தெரிவிக்கிறாள். ஏன் எழுந்து வர வேண்டும் என்றால், மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று நாமம் பலவும் நவின்று ஏலோரெம்பாவாய் எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் ஒருத்தனிருக்கிறான், மாதவத்துக்கு சொந்தமானவன் ஒருத்தன் இருக்கிறான், வைகுண்டத்திற்கு அதிபதியான ஒருவன் இருக்கிறான். அவனை பலநாமும் நாமும் பலவும் நவின்று நன்றாக நாம் அவனை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நவின்று ஏலோரெம்பாவாய் என்கிறாள். ஏன் இந்த விஷயத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள் என்றால், இது உலக மக்கள் மாடமாளிகை பஞ்சுமெத்தை என அந்த சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு அவர் இருக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்ட பகவானுக்கு இருப்பிடமான வைகுந்தம்தான் நிலையானது என்று நாம் தெரிவிக்க வேண்டும். அதை புரிய வைக்கிறாள் இந்த இடத்தில் ஆண்டாள். அந்த பகவானின் திருநாமங்களை சொல்லினாலே போரும், நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று. ஏனென்றால் முகுந்தமாலையில் ஸ்ரீ வல்லவேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகந்நிவாசேத்யாலாபினம் குருமே முகுந்த என்று வல்லவன் வரதன் தயாபரன் பக்தி பிரிய பக்த பிரியன் பவலுண்டன கவிதன் நாதன் நாகசயனன் ஜெகந்நிவாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நாமங்கள், ஆயிர நாமங்கள், ஆயிரம்தானா? எதோபாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதமே. எதற்காக நாமங்கள் சொல்லவனும், எப்படி சொல்லணும் என்றால் ஜிக்வே கீர்த்த யகேசமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலேயே நாம் பார்த்தோமானால் முகுந்தமாலையில் ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீணயே மாதவ மாதவ என்ற அர்த்தமும் அங்கே இருக்கிறது. ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷமாம் இப்படியெல்லாம் பெயர்களை நாமும் பலவும் நவின்று என்றால் ஆண்டாள் இந்த விஷயத்தில். இப்படி இருக்கின்ற இந்த பாசுரத்தில் மாமாயன் மாதவன் வைகுந்தனன் என்று இந்த இடத்தில் மாமாயன் மாயாவி பரமானந்தம் என்று சொல்லப்படுகிறது. மாயாம் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரா என்று அவன் மாயாவி கண்ணன். அங்கானாம் அங்கானாம் அந்தரே மாதவோ மாதவம் மாதவம் சாந்தரே நாங்கானா என்றெல்லாம் ரெண்டு கோபிகா கோபகன்யா ஸ்திரீகள் நடுவில் கண்ணன் இருக்கின்றான், இரண்டு கண்ணனோட நடுவில் அந்த கோபிகா ஸ்திரீகள் இருக்கின்றார் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. அப்படி மாயாவியா இருந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகிறான். மாயா மாமாயன் மாதவன் என்று மாதவன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், மாயாஹா என்றால் லக்ஷ்மீவினுடைய, தவஹா என்ற பதி என்று அர்த்தம். ஸ்ரீபதி என்று நாம் சொல்லலாம். இதற்கு பிரமாணம் என்ன? மாதவஹா என்று லக்ஷ்மீபதி என்று சொல்வதற்கு என்றால், அஸ்யேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி இந்த ஜகத்துக்கு நியாமகமாகவே இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவுக்கு தர்மபத்னியாகவும் அவள் இருக்கின்றாள் என்று அர்த்தம். அதேபோல் ஹ்ரீஷ்ச தே லக்ஷ்மீஷ்ச பத்னியோ என்று லக்ஷ்மியை இட்டு பகவானை உனக்கு பூதேவியும் லக்ஷ்மி தேவியும் பெண்டாட்டிகளாக இருக்கின்றாள் என்கிறார். நீலா சூக்தத்தில் ஒரு வாக்கியம், புருஷ சூக்தத்தில் ஒரு வாக்கியத்தை நாம் பார்த்தோம். தாயாருடைய நித்திய நிர்மல ரூபத்துவம், நிருபாதிக பரம ஐஸ்வர்யாதிகள், ஜெகன் மாத்ருத்வம், மங்களானாம் மங்களம் என்று சுவாமி தேசிகன், நித்யானபாயத்துவம் சாஸ்திரங்களினால் நிரூபிக்கப்பட்டன. வேதத்திலும் தாயாரை பற்றி ஸ்ரீசூக்தம், சத்தாசூக்தம், மேதாசூக்தம், உத்தர நாராயணம், கௌஷேதகி, பிராமணம் இத்தியாதி இடங்களில் நாம் பார்க்கலாம். மாதவஹா என்று தாயாரை இட்டுதான் இங்கு பகவானுக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு புராணத்தில் நித்யை வேஷா ஜகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு தைவியம் த்விஜோத்தம நித்யா ஏவ ஏஷா ஜெகன்மாதா. இவ நித்யா என்று சொல்லப்படுகிறது. விஷ்ணோஹோ ஸ்ரீஹே அனபாயினி என்று எப்பொழுதும் பிரியாதவள். யதா சர்வகதா விஷ்ணு, எப்படி விஷ்ணு எல்லா இடத்திலையும் வியாபித்துக் கொண்டிருக்கிறாரோ, ததைவ இயம் த்விஜோத்தம. ஓ மைத்ரேய, இவளும் அப்படியே என்கிறான் இந்திரன். எந்த இடத்தில்? சமுத்திரவதன சமயத்தில், லக்ஷ்மியை பற்றி ஸ்தோத்திரம் செய்கின்ற சமயத்தில். இப்படி பகவான் திருமாலையிட்டு பகவானுக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாதவஹா என்று லக்ஷ்மியுடைய பதி, நித்யாயன பாயினியா இருக்கின்றாள். ஆக இவர்கள் இரண்டு பேரும் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், லக்ஷ்மி சஹஸ்ரத்தில் நாம் காணலாம், பகவத் வாசுதேவஸ்ய நித்யை வேஷானபாயினி ஏகைவ வர்த்ததே பின்னா ஜோத்ஸ்னியேவ ஹிமதீதிதே சர்வசக்தியாத்மிகா செய்வ விஸ்வம் வியாப்ய விவஸ்திதா. அதாவது, அவளை விஷ்ணுவை விட்டு பிரிக்க முடியாமல் ஏகீபூதமாக இருந்து கொண்டு சந்திரனுக்கு எப்படி நிலவொளி இருக்கின்றதோ, எப்படி தர்ம தர்மி பாவத்தை வைத்து நாம் பார்க்கிறோமோ, அப்படியே இவர்கள் இரண்டு பேரும் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை பார்த்தோமானால், பகவான் வால்மீகியுடைய வாக்கியம், காவ்யம் ராமாயணம் கிருத்ஸ்னம் சீதாயாச்சரிதம் மகது. ராமாயணம் என்று நாம் சொல்லுகின்றோம், ஆனால் சீதாயாச்சரிதம் மகது என்றுதான் அர்த்தம். சீதையுடைய பிராட்டியுடைய கதை, பிராட்டியுடைய விருத்தாந்தம். மேலாக நாம் காடகஸ்ருதியில் போனால் அந்த தாயாருடைய ஏற்றத்தை நாம் பார்க்கலாம். ஸ்ரத்தயா தேவஹ தேவத்வமஸ்னுதே. பரமாத்மா கூட ஸ்ரத்தா சப்த வாச்சியமாயிருக்கின்ற லக்ஷ்மி தேவியின் பிரபாவத்தினால்தான் அவருக்கு தேவத்வமஸ்னுதே, அவர் பரம் தெய்வம், பரம் பிரம்ம என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அது தாயாரை வைத்துதான் என்று காடகஸ்ருதி சொல்றது. இந்த மாதவஹா என்ற நாமம் லக்ஷ்மீபதியானவன் என்று அர்த்தத்தை கொடுக்கிறது. இந்த லக்ஷ்மீபதித்துவம் தான் பகவானுடைய பரதத்துவத்தை சொல்லுகின்றது என்று பிரதமமான ஒரு லட்சணம். ஆக பெருமாளுக்கும் பரத்துவத்தை கொடுப்பவள் யார் என்றால் லக்ஷ்மி தான். ஸ்ரத்தயா தேவஹா, ஸ்ரத்தயா தேவஹா தேவத்துவம் அஸ்னுதே. அவருடைய பரத்துவம் கூட இவளால் தான் ஏற்படுகின்றது என்றால் அது தாயாருக்கு உத்கிருஷ்டந்தானே. அதைதான் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் பராசர பட்டர், ஸ்வரூபம் ஸ்வாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே த்வதாஸ்க்லேஷோத்கர்ஷாத் பவதி கலு நிஷ்கர்ஷ சமயே துமாசீஹி மாதஸ்ரீஹி கமிதுஹு இதமித்தம் து அவிபவஹ ததந்தர்பாவா த்வாம் ந பிரதக அபிதத்தே ஸ்ருதிரபி ஸ்ருதிரபி ந பிரதக அபிதத்தே என்கிறார். அதாவது, பகவானுடைய ஸ்வரூபம் சுவாதந்திரியம் நாம் பார்த்தோமானால் லக்ஷ்மி சம்ஸ்லேஷத்தினால்தான் கிடைக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் இதம் இத்தம் என்று ரெண்டு பதங்கள் இருக்கின்றன. இதம் என்றால் ஸ்ரீமன் நாராயணனுடைய சுரூபம், இத்தம் என்கிற அவரில் இருக்கிற பிரபாவ பௌருஷத்துவம். உன்னுடன் இருக்கின்ற நித்திய சம்பந்தத்தினால்தான் ஆக தர்ம தர்மி பதார்த்தங்கள் இரண்டையும் பிரிக்க முடியாதது போல் உன்னையும் சுவாமியையும் வேறு வேறாக சொல்லாமல் உன்னை அவரிடத்தில் அந்தர்பூதமாகவே வேத பிரமாணம் தெரிவிக்கிறது என்கிறார் பராசரபட்டர். இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை விட்டால் லக்ஷ்மி தேவிக்கு ஸ்திதி இல்லை. அதே சமயத்தில் லக்ஷ்மி இல்லை என்றால் அவருக்கு பரத்துவம் இல்லை என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அவினாபூதர்களாக இருக்கும் இவர்கள் இருவரும் நமக்கு, சுவாமி தேசிகன் சொல்வது போல், மாதா தேவி துவசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாத்தோகம் ஜனனி வயோ ஏகலட்சம் தயாயா. நமக்கு ரட்சகர்கள், பூஜ்யர்கள், மாதாபிதர்கள் என்று நாம் சொல்லலாம். இருவருக்கு உபய பிராதான்யத்தையும் நாம் கிரகிக்க வேண்டும். இதுதான் பராசர பட்டர் ஒரு இடத்தில் தமஸ்பர்ஷாதீசம் புஷ்ப தத்கத பரிமள திருஷ்டாந்தம், புஷ்ப தத்கத பரிமள திருஷ்டாந்தத்தை வைத்து தெரிவிக்கிறார். ஸ்வதஸ்ரீஹி த்வம் விஷ்ணோ சுமசி என்றும் மற்றொன்று இடத்திலும் ஸ்வயா தீப்தியா ரத்னம் என்று ரத்ன தத் பிரபா திருஷ்டாந்தத்தாலையும் தெரிவிக்கிறார். ஒருமுறை அதை பார்த்தோமானால் புஷ்பத்திற்கு ஏற்றம் எதனால் வருது என்றால் புஷ்பத்தினுடைய பரிமளத்தை வைத்துதான் அந்த புஷ்பத்துக்கு ஏற்றம். ஆனால் அந்த பரிமளத்துவம் புஷ்பத்தை ஆசிரியக்காமல் வருமோ? வராது. அப்படியே லக்ஷ்மியும் விஷ்ணுவிற்கு பரத்வத்தை ஆபாதித்து அவரால் தன் சொரூபத்தை நிலைநாட்டிக் கொண்டாள் அந்த லக்ஷ்மி. இப்படி இந்த புஷ்ப பரிமள நியாயம் அவர்கள் இருவருக்கும் அவினாபாவத்தை தெரிவித்து சமப்பிராதான்யத்தையும் தெரிவிக்கிறது. நீ ஸ்ரீதேவி, ஆக உன்னால்தான் அவர் பகவான் ஸ்ரீமான் என்று சொல்லப்படுகிறான். ஆக நாராயணனுடைய வைபவம் உன்னுடைய அதீனம்தானே என்று நாம் நினைக்கலாம். இருந்தாலும் நாராயணன் பராதீனன் இல்லவே என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்த்தோமானால் ரத்ன பிரபா நியாயத்தினால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பகவான் பராதீனம் இல்லை என்ற விஷயத்தில் பிரபையை வைத்துதான் ரத்னத்திற்கு விலையும் அல்லது ஏற்றமும் கிடைக்கிறது. ரத்னத்திற்காட்டிலும் பிரபைதான் உயர்ந்தது என்று நாம் சொல்ல முடியாது. இந்த பிரபா அல்லது பிரகாசம் ரத்னத்தை விட்டு இருக்குமோ? இருக்கவே இருக்காது. ஆக இவர்கள் இருவருக்கு அபேதத்தையும் இங்கு சொல்லிவிடலாமா, ஐக்கியம் சொல்லிவிடலாமா என்றால் அதுவும் முடியாது. ஏனென்றால் பின்ன பின்ன சுபாவங்களும் சுரூப பேதம் இருவருக்கும் இருப்பதால் பகவானுக்கு புருஷத்துவத்தை முன்னிட்டு சுவாதந்திரம், சௌரியம், வீரியம், தைரியம் இப்படிப்பட்ட தர்மங்கள் இருக்கின்றன. தாயான லக்ஷ்மியினிடத்தில் பாதிவிரத்தியம், சௌகுமாரியம், தயா, க்ஷமா, வாத்சல்யாதி குணங்களும் இருக்கின்றன. ஆக உபயகதமான உபயவிதி தர்மத்தினாலும் இருவருடைய வியக்தித்வம் பின்னம் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் பட்டர் ஒரு இடத்தில் யுவத்வாதௌ துல்யேபே என்கிறார். ஆக மாதவஹா என்று தாயாரை வைத்து அந்த தவசப்தத்தை சொல்லப்படுகிறது. ஒன்றாக சொல்லும் போது நாம் பார்த்தோமானால் லக்ஷ்மிபதி, ஸ்ரீநிவாசன், ஸ்ரீதரன், ஸ்ரீஷன், ஸ்ரீயப்பதி, சீதாராமன், லக்ஷ்மி நரசிம்மன் இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதையும் புருஷ பதத்தினால் அந்த தாயாரை சொல்லப்படுவதில்லை. தாயாரை இட்டு சொல்லும் போது கூட கௌசல்யாராமன், தேவகீநந்தனன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது கௌசல்யாராமன் தாயாரை வைத்து பையனை, தேவகியுடைய பையன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த இடத்திலையும் தாயாரை முன்னிட்டு சொல்லுகிறோம். நாம் நித்தியவிட சங்கல்பத்தில் கூட ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பரபிரம்மணே நமஹா என்றுதான் சொல்லுகிறோம். ஸ்ரீ பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மணே நமஹா என்றுதான் சொல்லுகிறோம். இப்படி எல்லா விதமாக மாஹா அந்த தாயாரை இட்டுதான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பெரிய பிராட்டிற்கு மகாதேவி என்ற பெயர். அப்படிப்பட்ட மகாதேவியா இருக்கின்றாள் என்றால் அவளுக்கு மின் திரு என்று நாம் தமிழில் சொல்லுகின்றோம். மா என்றால் தாயார் எப்படியோ திரு என்று சொல்லுகிறோம். திரு என்றால் என்ன? அழகு, மங்களம், சோபை என்றெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். திரு என்று நாம் சொல்லுகிறோம். க்ஷேத்திரங்கள் கூட தாயாரையிட்டு தான் நாம் சொல்லுகிறோம். திருக்கோவலூர், திருப்பதி, திருச்சானூர், திருமாலிரம் சோலை, திருமாவளை, திருவண்ணகரம் என்றெல்லாம். இது எதை காட்டுகிறது என்றால் தாயாருடைய ஒரு ஏற்றத்தை காட்டுகிறது. பகவானே திருமகள் கேள்வனாக எம்பெருமான் இருப்பதே அவனுக்கு ஒரு பெருமை. லக்ஷ்மியினாலே பெருமாளுக்கு பெருமையா, பெருமாளாலே லக்ஷ்மிக்கு பெருமையா என்று கேட்டால் சாதாரணமாக நாம் புருஷனை விட்டுதான் சொல்லுவோம். ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லவில்லை. பெருமாள் விஷயத்தில் தேவியாலேயே பெருமாளுக்கு பெருமை என்கிறார் சுவாமி தேசிகன். அவா பசோபாம் அதிகாம் முகுந்தா என்று யாதவாபியுதயத்தில் கிருஷ்ணனுக்கு சோபை குறைஞ்சிருந்தான்னா இல்லை, ஆனா ருக்மிணி மாலையிட்டதும் அதிகமான சோபை உண்டானது என்கிறார். அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று சிறு குழந்தையாக இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை புகழ்ந்த அந்த விஷயம், அந்த ருக்மிணி தேவி வந்து அந்த கண்ணனுக்கு மாலை இட்டவுடன் ஒரு அலாதியான ஒரு சோபை ஏற்பட்டுதான், அந்த சோபையை விட்டுதான் அந்த முகுந்தனுக்கு ஒரு ஏற்றம் ஏற்பட்டது. அவாபசோபாமலிகா முகுந்தா, பிராட்டியோடு இருக்கிறது எம்பெருமானுக்கு தனி சோபை. அதற்காக தான் ஸ்ரீதரன், ஸ்ரீகரன், ஸ்ரீநிகேதன், ஸ்ரீபதி, ஸ்ரீமான், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீயப்பதி என்றெல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயும் நாம் பார்க்கலாம். இவர்கள் இரண்டு பேரும் இப்படி இருக்க திருவுக்கும் திருவாகிய செல்வா, அழகுக்கும் அழகானவன், சோபைக்கும் சோபாயமானவன் என்றெல்லாம் பகவானுக்கும் பேர் இருக்கு. இருந்தாலும் ஸ்ரீயப்பதியாக இருக்கின்ற பகவானுக்கு தான் அது ஏற்றம். ஸ்ரீனிவாசனிடத்தில் அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கையுடை மார்பா என்று, அலர்மேல் மங்கையுடை மார்பா என்று திருவேங்கடமுடையானே நாம் தெரிவிக்கிறோம். இப்படி ஹிருதய நிவாசம் செய்து கொண்டிருக்கிற தாயாரை இட்டு பகவானுக்கு தெரிவிக்கிறோம். சரி, எந்த இடத்திலேயாவது பார்க்கலாமா என்றால் இல்ல. பகவான் நரசிங்கனாக வரட்டும், அவனுக்கு பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் என்றுதான். அல்லது வராகனாக வரகட்டும், லக்ஷ்மி வராகன் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். ஹயக்ரீவனாக வரட்டும், லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்றுதான் நாம் சொல்லுகிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயும் ராகவத்வே அபவத் சீதா, வாசுதேவேது ருக்மிணே என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பகவான் ராமனாக வந்தால் சீதையாக தாயார் வருகிறாள், கண்ணனாக வந்தால் ருக்மிணியாக அவதரிக்கிறாள், ரங்கநாதனாக வந்தால் ஸ்ரீரங்கநாச்சியாராக வராள், வரதராஜனாக வந்தாலும் அப்படியே வராள். ஆக பிரியவே மாட்டாலும் இவர் ரெண்டு பேரும் என்றது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாதவஹா என்று இப்படி இருக்கின்ற இந்த இடத்தில் மூன்று விதமாக மாதவ சப்தத்துக்கு அர்த்தம் உண்டு. ஒரு விஷயம் நாம் பார்த்தோம், மாயாக தவஹா என்று, அதாவது தாயாருடைய பதி என்று. மற்றொரு அர்த்தத்தை நாம் பார்ப்போம், இரண்டாவது, தன்னை குறித்து பிரம்ம வித்யை உபதேசித்ததனால் மாதவன் என்று பகவானுக்கு பெயர். அதஸ்வ விஷய பரவித்யா பிரவர்த்தனா மாதவா, அத ஸ்வவிஷய பரவித்யா பிரவர்த்தனாத் மாதவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மா என்றால் என்ன என்றால் ஸ்ரீஹரியை உபாசிப்பதற்கு சாதனமான பிரம்ம வித்யை, அதை போதிப்பவனும் நீயே ஆகையால் உனக்கு மாதவன் என்ற பெயர். தவஹா என்ற இந்த இடத்திற்கு சுவாமி என்ற அர்த்தம். அந்த இடத்தில் தாயாருடைய பதி, இந்த இடத்தில் பக்தர்களுக்கு சுவாமி. மகாபாரதத்திலும் மௌனாத்யானாச்சயோதாச்ச வித்தி பாரத மாதவம் என்று ஒரு வாக்கியம் இருக்கின்றது. எப்படி மாதவ சப்தம் பரமாத்மாவுக்கு அதாவது ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஏற்படும் என்றால், மௌனத்தினாலையும் தியானத்தை வைத்துக் கொண்டும் தெரிந்து கொள்பவன் யார் என்றால் மாதவன். யோகாச்ச வித்தி வாரத மாதவம் என்றால், இந்த மௌன தியானத்துடனுடைய யோகம்தான் அந்த மாதவன் என்று சொல்லப்படுகிறது. மா என்று பதம் லக்ஷ்மி வாசகமாக இருந்தாலும் மந்திர வித்தியையும் போதிக்கும் இந்த மா என்ற சப்தம். பரமாத்மா தன்னை தெரிந்து கொள்வதற்கு சாதனமான பிரம்ம வித்யை உபாசன சாதனமாக அஷ்டாட்சரி முதலான பிரதானமான அந்த வாக்கியங்களை இந்த லோகத்திற்கு உபதேசித்த பிரதம ஆச்சாரியன் பகவான், பிரதிபாத்தியனும் பகவான். ஆக அவனுக்கு பெயர் மாதவன் என்று அழைக்கப்படுகிறான் மகாபாரதத்தை இருக்கின்ற மாதவ சப்தத்தினால். மாதவா என்று பார்த்தோமானால் மா என்ற சப்தம் மௌனத்தை குறிக்கின்றது, த என்ற சப்தம் தியானத்தை குறிக்கின்றது, வா என்றால் அந்த ரெண்டு உபாயங்களினால் தெரியுமவன் யார் என்றால் அவன் மாதவன் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லப்படுகிறது. ஆக முதல் நாம் சொன்ன மாதவ சப்தம் சமுத்திரத்திலிருந்து ஆவிர்பவித்த லக்ஷ்மியினுடைய பர்த்தா என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் சொன்னது பக்தர்களுக்கு உபாசனார்த்தமாக தன்னுடைய மந்திரத்தை உபதேசிப்பவன் மாதவன் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது மாதவ சப்தத்திற்கு அர்த்தம் பார்த்தோமானால் மதுகுலோத்பவத்வாத் மாதவா என்று. அதாவது மது என்ற ஒரு யாதவ குலத்தில் இருக்கின்ற ராஜவம்சத்தில் பிறந்தவனால் மாதவன் என்ற பகவானுக்கு பெயராம். மதோஹோ அபத்தியம் புமான் மாதவா. எப்படி ரகுவம்சத்தில், அதாவது சூரிய வம்சத்தில் ரகுமகாராஜாவின் போல் எப்படி அவர் இருக்கிறாரோ, யது வம்சத்தில் மது என்ற ராஜா இருந்தாராம், அவருடைய வம்சத்தில் பிறந்ததனால் அபத்தியார்த்தமாக மது சப்தத்தின் மேல் அன்பிரத்தியையும் போட்டோமானால் மாதவா என்ற வையாகரண சாஸ்திரம். ஆக மூன்று விதமாக இந்த மாதவ சப்தம் மாதவ நாமத்தை ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஒன்று லக்ஷ்மி பதித்தினால் வந்தது. இந்த சம்பந்தத்தில் சாட்சாத் காரணத்த ரூபமான மாதாபிதத்துவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஏக வியக்தி நிஷ்டையும் இல்லை, இரண்டு பேரும் சேர்ந்து என்று தெரிவிக்கும் முதல் மாதவன். ஏனால் இது தாம்பத்திய நிஷ்டமானது. பிரம்மச்சாரியான நாராயணன் நமக்கு தந்தையாக முடியாது அல்லவா? ஆக மாதவன் என்ற பதம் லக்ஷ்மி பதத்தை காட்டுகிறது, முதல் மாதவ சப்தம். இரண்டாவது பாரதத்தில் சொல்லப்பட்டது போல் மாதவ என்று ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அக்ஷரமும் மிதபாஷி தியான கோச்சரம் தியானத்தினால் தெரியப்படுகிறவன், ஆராதன கிரியைக்கு யோக்கியமானவன் இந்த பரமாத்மா என்று காட்டப்பட்டது இரண்டாவது மாதவ சப்தத்தினால். மூன்றாவது மாதவ சப்தத்தினால் எது வம்சத்தில் இருக்கின்ற பிரசித்தமான மதுவின் வம்சத்தில் பிறந்ததால் மாதவன் என்ற பெயரை ஸ்ரீமன் நாராயணன் அதாவது கண்ணன் பெற்றிருக்கிறார் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாள். இப்படி ஆண்டாள் அந்த மற்றொரு ஒரு கோபிகா ஸ்திரியை எழுப்பும் போது மாமாயன் மாதவன் வைகுந்தரன் என்று நாமம் பலவம் நவீன்றே அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ண கோவிந்த தாமோதர மாதவேதி வக்தும் சமர்த்தோபி நவக்தி கஷ்டித்தோ ஜனானாம் வியசனாபிமுக்கியம். ஆக எப்படி முகுந்த மாலையில் இது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல் நாமும் அந்த நாமும் பலவும் நவென்று அந்த நாமத்தினால் கலவு சங்கீர்த்த கேசவம் என்று சொல்லதினால் அதை நம்ம பெற்று பாக்யத்தை அடைவோம். ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.